வந்து மகாலட்சுமி திருவடிகளே சொல்லும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இருமிழ்ந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வர தஞ்சிரான தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பிடித்து கஞ்சன் வயிற்றில் நெற்பெண்ணே உன்னை அழைத்து வந்தோம் வரைகருதி ஆகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி வருத்தமும் ஜெயில் மகிழ்ந்தேலோரம்பாவாய் ஆண்டால் ரங்கமனால் திருவடிகளே சொல்லும்.